தாக்கினாய், என்னை தாளாட்டினாய், என்று அரவணைப்பாய் என் தாயே. இறைவனின் அருளமா உயிரே உனக்கு சொந்தம், பாசத்தில் அடிமை மறுபிறவியே எடுத்து மறுபடி நான் உனக்கு மகனாக நான் இன்று பிறக்கணுமா என் தாயே. குழந்தையின் நீயமா கஷ்டமே வந்தாலே முகத்திலே தெரியுமா அம்மா, நீ எந்த உன்னை விட வேற யாரும் இல்லை அம்மா அம்மா, நீ எந்த உன்னை விட வேற யாரும் இல்லை. மறுமொழியாது வேணா வேணா யோசிக்கவும் முடியாதே, கண்மூடி துடிச்சது வரந்து வா. கண்ணீரின் வலிமை போல் வார்த்தைகளும் கிடையாதே, முன்வரும் போராட்டத்தை கடந்து வாழ். வாழ்வுக்கும் கத்தங்கள் தந்தாள், நிலவின் சோரை போட்டாள், மெதுவாக என்னை சேர்த்தாள். ஓஹோஹோ என்ன காரணம் என்ன காரணம் கேட்டாள், பிள்ளை பாசத்தை சொல்வாள், அது ஒத்தை தாமரை என்றாள். எது வஞ்சம் கஞ்சத்தனம் இல்லாத அவ அச்சம் இல்லா பெண் சிங்கம், பாரதியாரே சொன்ன விதம் அம்மாவின் சொல்லு வெல்வேறு. மெய்யான குழந்தைக்கு மந்திரமே, துரோகம் செய்ய நினைத்தார் உனக்கு காசு கட்டும் காகிதமே. வந்தாள் வாழ்வுக்கும் அர்த்தங்கள் தந்தாள், நிலவின் சோரை போட்டாள், மெதுவாக எந்தை சேர்த்தாள். ஓஹோ என்ன காரணம் என்ன காரணம் கேட்டா, பிள்ளை பாசத்தை சொல்வாள், அது ஒத்தை தாமரை என்றாள்.